பிரியாத தேவகிதன்மையில் அச்சுதன் பதித்ததாக தோன்றிய அச்சுதன் முத்தகிழந்தவாதானே முதுமையானே பறித்து கொண்ட பரமந்தன் நெருங்கு பவளமும் நேர்காணும் முத்தும் நெருங்குமிருந்தவாகானீரே வாழ்ந்திருந்தவாகானீரே அந்த மதலை குழாத்தவரி செய்தே தந்த களிர் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று மழகிய முந்தியிருந்தவாகானீரே புலியிலேயே இருந்து காணீரே அதிரங்கடல் நிறவண்ணனை ஆய்ச்சி மதுரமுளையிட்டு வஞ்சித்து வைத்து மதுரப்படாமே பழந்தபாம் வளர்ந்த உதரமிருந்தவாகானீரே பெருமாவுடரே பிடிப்பூண்டிருந்து ீரே மைத்திரங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தலை நீர திருத்திருப்பிள்ளை நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழையீர் வந்து காணீரே மண்டபர் பொங்கல் ஆட்சி மகனாக கொண்டே வளர்கின்ற கோவல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டமிருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே என் தொண்டை வாய்ச்சிங்கம் வா வென்றெடுத்து கொண்டு அந்தொண்டை வாயுமது ஆதரித்து ஆட்சியதந்தொண்டை வாயால் தருக்கிப் பருகும் இச்செந்தாண்டை வாயிலிருந்து காணீரே சீழையீர் வந்து காணீரே நோக்கிய சோதை நினுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீரட்டு நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்குமிருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே விண்கொள்ளமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து திண்கள் அசுரனை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கணவளையீர் வந்து காணீரே பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் திருவடிக்கும் தேவகி பெற்ற உருவகரிய ஒளிமணி வண்ணன் உருவமிருந்தவா காணீரே புன்முனையீர் வந்து காணீரே மண்ணும் மலையும் கடலும் உலகேலும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணமெழுகள் மரகதக் குழையினை இன்னமிருந்தவா காணீரே செய்யிழையீர் வந்து காணீரே மூட்டிலும் தூதையும் நன்னில் கைபூவையும் சிற்றில் இழைத்த திருதிருவோர்களை பற்றி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெற்றியிருந்தவா காணீரே நீழறையீர் வந்து காணீரே அழகிய பைம்பொன்கோல் அரங்கை கொடுக்கொண்டே கடல்கள் சதங்கை கலந்தொங்குமார்ப்ப மழகன் மாநிலங்கள் மறுத்து தெரிவான் புழல்கள் இருந்தவா காணீரே குவிமுளையீர் வந்து காணீரே கருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாதகேசத்தை தென்புதுவை பட்டன் வெறுப்பால் உரைத்த இருபோதோடொன்றும் குறைப்பார் போய் வைகுந்தம் தோன்றுவர்தாமே சுறுப்பார்களோடு யசோதை முன் சொன்ன திருப்பாதகேசத்தை தென்புதுவை பட்டன் வெறுப்பால் உரைத்த இருபதோடொன்றும் குறைப்பார் போய் வைகுந்து தோன்றுவார்தாமே மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ மையமலந்தானே தாளேலோ மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ வையமலந்தானே தாளேலோ உடையார் கனமடியோடுன் மாதுளம்பு இடைவருவி கோத்த எழுதையினோடு விடையேறுகாபால் ஈசன் விடுதந்தான் உடையாய் அழிலெழில் தாளேலோ உலகமலந்தானே தாளேலோ என் தம்பிரானார் எழில் திருமா ஆர்வர்க்கு சந்தமழகிய தாமரைத்தாளர்க்கு இந்திரனும் தானும் ஏழுடையகின்கினி தந்துவனாய் நின்றான் தாளேலோ தாமரை கண்ணனே தாளேலோ சங்கின் வளம்புரியும் சேவடிக்கின்கிணையும் அங்கச் செருவலையும் நானும் அரைத்துடனும் அங்கனு செம்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கற்கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ எயிலாள் திருமார்வுக்கு ஏற்குமவை என்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழிவில் குடையான் வைச்சிரவணன் தொழுதுவனாய் நின்றான் தாளேலோ தூமணி வண்ணனே தாளேலோ ஓதக்கடலின் ஒளிமுத்தின ஆரமும் சாதிப்பவளமும் சந்தச் செறிவலையும் மாதக்கவென்று வருணன் விடுதந்தான் சோதிச் சுடர்புடையாய் தாளேலோ சுந்தரத் தோழனே தாளேலோ காணார் நெருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செருஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர்மேல் திருமங்கை போத்தந்தால் கோணே அழியழே தாளேலோ குடந்தை கிடந்தானே தாளேலோ கற்றொடு பொற்றொருகை காம்பு கனகவலை உச்சு மணிச்சொட்டி விந்தால் நிறைப்பொற்பு அச்சந்தனக்கென்று அவனியால் போத்தந்தால் நச்சுமுளையுண்டாய் தாளேலோ நாராயணா அழேடலே தாளேலோ மெய்திருமிஞான பொடியோடு மஞ்சளும் செய்யதடங்கண்ணுக்கு அர்ஜனமும் செந்தோரமும் வெய்ய களைப்பாகி கொண்டுவனாய் நின்றான் ஐயா அழேலழேல் தாளேலோ அரங்கத்தடையானே தாளேலோ அஞ்சனையால் வந்த பேச்சு முளையுண்ட அஞ்சனவண்ணனை ஆய்ச்சிதாளாட்டிய செஞ்சொல் மறையவள் சேர்ந்துருவைப்பட்டம் சொல் எஞ்சாமை வல்லார்க்கு இல்லை இருந்தானே அஞ்சனையால் வந்த பேச்சு முளையுண்ட அஞ்சனவண்ணனை ஆய்ச்சிதாளாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் உதவை பட்டன் சொல் எஞ்சாமை வல்லார்க்கு இல்லையிறதானே தன்முகச் சுற்றுட்டு தூங்கத் தூங்கத் தவழ்ந்து போய் பொன்முகக் கிங்கினி ஆர்க்க பொழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் குத்தினை இலை இலை மாமதி நின்முகம் கண்ணுவாயில் நீ நீ இங்கே நோக்கிப்போ தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முகக் கிங்கினை ஆர்ப்ப பொழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் குத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுலாவாகி நீ எங்கே நோக்கிப்போ என் சுற்றன் எனக்கோர் என்னமதெம்பிரான் சிறு தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைகின்றான் அஞ்சனவண்ணனோடு ஆடலாட உறுதியில் மஞ்சள் மறையாதே மாமதி அகிழ்ந்தோடி வா சுற்றுமொழிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்தெங்கும் எத்தனை செய்யலும் என் மகம் முகம் நேராவாய் வித்தகன் வேங்கட வாரணன் உன்னை பிளிக்கின்ற கைத்தலம் நாவாமே அம்புலி கடிதேடி வா சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழ்த்து ஒக்களை மேலிருந்த துண்ணையே சுட்டி காண்டுங்கொண் அக்கத்தவரையில் தந்திரா தளம் செய்யாதே மக்கள் வராத மடநெல்லையில் வாகண்டாய் அழகிய வாயில் அவது ஊரல் தெளிவுரா மழலை முட்டாது இறஞ்சுள்ளார் உனை கூவுகின்றான் குழகன் ஸ்ரீதரன் கூவக் கூவணி போதியேல் குழையிலிருந்தவா செல்லி மாமதி தண்டொடு சக்கரம் சார்ந்த மேந்தும் தடக்கையன் கந்தையில் கொள்ள கருதி கொட்டாவை கொள்கின்றான் உண்டமுளை வாரக்கண்டாய் உன் குரங்காவிடில் விண்டனில் மண்ணிய மாமதி விரைந்தோடி வா பாலகனா என்று பருவவன் ஜெய்யேல் பண்டொரு நாள் ஆளினை வளர்ந்த சிறுக்க சிறுகனகன் இவன் மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாமே மாமதி மகிழ்ந்தோடி வா சிறியனின்றத்தை ஏழையில் கண்டாய் சிறுமையின் வாராய் மாவளையரையில் சென்று கேள் சிறுமை பிழைகுள்ளில் நீ முன் தேவைக்குரியகான் நிறைமதி நெடுமால் வரை துண்ணை கூவுகின்றான் தாழியில் வெண்ணை தடங்கரையாய் விழங்கிய பேழவை திரும்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஆழிகொண்டுன்னை எரியும் மையுறவில்லைகான் வாழ உறுதியேல் மாமதி பழந்தோடி வா மைத்தடங்கண்ணி யசோதைதன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்தமா ஆற்றம் ஒளிபொத்தோர் வித்தகன் விஷ்ணுஜித்தன் விரித்த தமிழவை எத்தனையும் சொல்லவல்லார் இடரில்லையே மைத்தடங்கண்ணி யசோதைதன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்தமா ஆற்றம் ஒளிபொத்தோர் வித்தகன் விஷ்ணுஜித்தன் விரித்த தமிழவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கிடையில்லையே உய்ய உலகு படைத்த புனி வரிவரா ஊழிதோரொழி ஆளிலேயன் மேல் பையவோ உரையில் கொண்ட பரம்பரனே பங்கையணியினை தஞ்சனை மேனியங்களே செய்யவல் நின்களம் சேமமெனக் கருதி செல்வபுளிர காது தழமலங்க ஐயனவனக்கன ஒரு ஆடு செங்கீரை ஆயர்கள் பேரேறே ஆடுக ஆடுகவே உய்ய உலகு படைத்த உண்டமணி வைரா ஊழிதேரூழி பல ஆளி நிலைவேதன் மேல் பையவோ உலகுதியில் கொண்ட பரம்பரனே பங்கையணியினை தஞ்சமேனியனே செய்யவல் நின்களம் சேமமெனக் கருதி செவ்வொழிக மகர காது திகழ்ந்திலங்க ஐயனக்கொருகால் ஆடுருக செங்கீரை ஆயர்கள் பேரீரே ஆடுக ஆடுகவே கோளரி இன்னொருவம் கொண்டவுகான் உடலம் குருதி இழம்பெருக கூறி உரால் தொடவாய் மீனவளன் மாறி மைமைகுளக் கருதி மேலையார் மிகு பிக்கு கொண்டு வர காதலன் மேகமை கல்லோடு கால் ஒழிய கருதி வரை குடையாய் காளைகள் காப்பவனே ஆளவனக்கருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக ஆடுகவே நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே நாவியில் நற்குரல் நான்முகனுக்கு ஒரு கால் தன்மை ஆனவனே தரணி தளம் முழுவதும் தாரகையின் உடல் அதன்புறம் விம்மம் வளர்ந்தவனே வேழமும் வேழிடையும் விரையும் வேலைதனுள் வென்று மறுபவனே அம்மாவனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே வானவர் தாம் மகிழ வன் சகடம் உருள வஞ்சக முளைப்பேயின் நஞ்சமது உண்டவனே கானக வல்வினையின் ஆயுத உரு கருதி கண்டது கண்டறியும் கரு நிற வெண்கன்றே தேனுகனும் குரனும் திண்டிரல் வேந்தகரான் என்பவர் தம்மாடிச் செருவதிரா செல்லும் ஆனை எனக்கருளால் ஆடுகசங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே மத்தள உந்தயரும் வார் உழல் நண்படவார் வைத்தனையனவால் வாரி விழுங்கி ஒருங்கொத்த வினை மருத முன்னிய வந்தவரை ஊருகரத்தினிடம் முந்திய வெந்திரலோ முத்தி எனருள் முற்ற வருவதன் முன்ன முகத்தனியார் மொய்குழல்களிய அத்த எனக்குருவால் ஆடுகசங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே காயமலர் நிறவா கருமுகில் போலுறவா காணமாமடுவில் கலியனக் குச்சியிலே துய நடம்பயிலும் சுந்தரசின் விருவா துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே ஆயமறிந்து வருவான் எதிர்வந்த மலை அந்த மழைற்றென்று தாடிய தாளினியாய் ஆய எனக்குருள் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக ஆடுகவே துப்புடைய ஆயர்கள் சொல் வாழ்வாதுருவாள் துய கருங்குழலால் தொகை மயிலனை எனப் பின்னை தன் திறமால் நல்லிடையமழையேய நல்லதிரளுடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமகு சோதியுக தனியொரு தேர்கடைவி தாயோடு கோட்டிய என் அப்பனுக்கொருகால் செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக ஆடுகவே உன்னையும் முக்கலையர் கொண்டு நம் இம்மருவி உன்னொடுதங்கரு தாயின செய்து வரும் கண்ணியரும் கண்டவரும் கண்குளிர கற்றவர் தட்டி வர எற்றவெனக்கருளி மண்ணுடை குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதில் சூழ் சூளை மகக்கரசே கண்ணபுரத்தமுரே என் வளவன்கழகே ஆடுக செங்கீரை ஏழுலகம் உடையாய் ஆடுக ஆடுகவே உன்னையும் முக்களையர் கொண்டு நம் இம்மருவி உம்மொடுதங்கள் தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ் கண்டவர் கண்குளிர கற்றவர் தட்டி வர பெற்றவனக்கருளி மண்ணு குறுங்குடைய வெள்ளறையாய் மதுசூர் சோலை மலக்கரசே கண்ணபுரத்தமுதே என்னமம் கலையறைவாய் ஆடக செங்கீரை ஏழு உலகம் உடையாய் ஆடக ஆடகவே பாலுடன் ஐதரும் சாந்தொடு செண்பகமும் பங்கையும் நல்லுருக பூரமும் நாரிவர கோலமரும் செந்துயர்வாய் நடை கோமலை வெள்ளிமுதிரை போல பல்லுலக நீல நிறத்தார் இடம்படையடவே நன்கனிவாய் முது முறிந்த ஏழ ஏழமரும் ஆடக செங்கீரை ஏழுலகம் உடையாய் ஆடுக ஆடுகவே செங்கமலக்கழில் சிற்றிதழ் போல் விரலால் சேருதழாழும் கிண்கிணையும் அறையில் தாங்கிய பொன்வடமும் தாளமும் மதுரையின் பூவடு பொன்மணியும் மோதிரமும் கரியும் மங்களவம்படையும் தோல் வளையும் குழையும் மகரமும் வலைவலையும் வட்டிய மோதுகை எங்கள் குடிக்கரசே ஆடுக செங்கீரை ஏழுலகம் உடையாய் ஆடுக ஆடுகவே அன்னமும் அன்னமும் மீனுருவாய் மாலறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் ஆளவளங்குலையாய் ஆடுக சங்கீரை ஏழுகளாய் ஆடுக ஆடுக என்று அண்ணன் நடைமா அசோதை பரிந்துரிசு புகழ்புதவி பட்டன் உரைத்த தமிழ் இன்னிசை மாலையர் பத்தும் வல்லார் உலகில் என்று செய்யும் புகழ் மிக்க மின் பெய்துவரே அன்னமும் மீனுறவும் மாலறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் கலைவாய் ஆடுக சங்கீரை ஏழுலகமுடையாய் ஆடுக ஆடுக என்றே அன்ன நடைமடவால் அசோதை இருந்த பசு ஆணை புகழ் பதுவை பட்டனுரைத்த தமிழ் இன்னிசை மாலைகளை பத்தும் வல்லார் உலகில் என்று செய்யும் புகழ் மிக்க நின்பெய்துவரே மாணிக்க கிண்கிணி ஆர்ப்ப ஆர்க்கமரிங்கின்மேல் அணிப்பொன்னால் செய்த ஆய்வன் முன்மணி பேணிப்புவலாய் முத்திலங்க பண்டு கனி கொண்ட கழுக்குழை பப்பானி கருங்குழ குட்டனே சப்பானி மாணிக்க கிண்கிணி ஆர்ப்பமரங்கின்மேல் அணிப்பொன்னார் செய்த ஆய்வன் உடையமணி பேணிப்பவளாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பானி கருங்குழற் குட்டனே சப்பானி பொன்னாரையினோடு மாணிக்க கிண்கணி தன்னாரையாட தனிச்சுட்டி தழுந்தாட என்னாரை மேலிருந்து அழுந்ததாயிலர்தம் மன்னாரை மேல் கொடாய் சப்பானி மாயவனே கொட்டாய் சப்பானி மன்மதிர்முத்தின் பவலம்பதி தென்ன என் மணிவண்ணன் இலங்கு பெற்றோற்றன் நீலமன்முத்த இலங்கல் எம் மைமான் அம்மனையூர் கொண்ட சப்பானி ஆழியங்கையனே சப்பானி தூதிலான் நின்றழைத்த போந்து விளையாட வானிலாவம்பரி சந்திரபாவென்று நீலானன்புகள் ஆழ்ந்து ஆயர்தம் கோயிலா உலகங்கொட்டாய் சப்பானி குழந்தை கிடந்தானே சப்பானி குட்டியர் சோறும் பூழ்தியும் கொண்டு வந்து அட்டியமைக்கு யுகம் கண்டு அறியாமே சப்பித்தொடும் தடா அவனில் வெண்ணையும் முன் பட்டி கொண்டிருந்த சப்பானி பற்பனாபா கொட்டாய் சப்பானி தாரித்திருற்றுவர் தந்தை சொர்கொள்ளாதே போருத்து வந்தார் புகுந்த மன்னாளா பாரித்த மன்னர் படப்பஞ்சவர்க்கு அன்று தேருத்த கைகளால் சப்பானி தேவகி சிங்கமே சப்பானி பறந்து நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் இறைகமோத கறந்திட்டு நின்ற கடலை கலங்க சுரந்திட்ட கைகளால் சப்பானி சார்ங்கவிற்கையனே சப்பானே குறக்கிணத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீள்விரிலங்கை அறக்கிரவி அடுகணையாலே நெருக்கியைகளால் சப்பானி நேமியங்கையனே சப்பானே அளந்தத்ததோடை அவன் அங்கே அளந்தத்ததோடை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழ்கிற சிங்க உருவாய் உளந்தொட்டி இரணி என்பதோர் கபலம் உளந்திட்டகரணியோர் நகமலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்மலை உண்டானே சப்பானே அடைந்திட்டமார்கள் ஆழ்கடல் தன்னை அடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி படம் சுற்றி வாசுகியின் கயிறாக அடைந்திட்ட கைகளால் சப்பானி கார்முகில் வண்ணனே சப்பானே ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயர்தங்கோவினை நாட்கமிழ் பூம்புழ் வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையார் சொன்ன சப்பானியை இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினைபோமே ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயர்தங்கோவினை நாட்கமிழ் பூம்புழ் வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையார் சொன்ன சப்பானியை இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினைபோமே தொடர் சங்கிலிகை சார்பு சர்பிலார் என்ன தூங்கு பண்மணி ஒழிப்ப பாடும் மதபுணல் சோரா வண்ணம் பையனின் டாட்டுவதல் போல் கூடனின் கிண்கணியாரவார் எரிப்ப உடைமணி பரங்கேற்க தடந்தால் நிலை குண்டு சார்ந்த பாணி தளர் நடை நடவானோ தொடர் சங்கிலிகையில் சாலரார் என்ன தூங்கு பண் மணி ஒழிப்ப நாடும் மதப்புணல் சோரா வண்ணம் பையனின் உருவது போல் உன்கூடை கிண்கிணியாரவார் எரிப்ப உடைமணி பரங்கிழங்க நடந்தாலினை கொண்டு சார்ந்த பாணி தலைநிறுவானோ சக்கரை நுழிக்கொம்பில் தோன்றும் திருபுறை மொழிமாலே நக்கசந்தூர் வாய்ந்தெண்ணை மீதே நெல்லிரண்பால் மொழியடக அடகுமுடத்து தாமரதாளி போண்ட அனந்த சயனன் தக்க மாமணி வண்ணன் வாசுதேவன் தடர்மலை பயிலானோ மின்னுக்கொடியும் ஓர்வெண் திங்களும் சூழ்பறி வேடவுமாய் மின்னல் துளங்கும் மரசலையும் வீதகச் சிற்றாடையோடும் மின்னிற் பொழிந்ததோர் கால்முகில் போல கழுத்து நிற்காரையோடும் தண்ணீர் பொழிந்த எடிகேசன் தடநிலை பழிவானோ கண்ணர் குடம் நிறைந்த ஆளுறு தூரி கனகன சிரித்து வந்து முன்வந்து நின்று முகந்தரும் முகில்வண்ணன் திருமார்கள் தன்னை பெற்றோ தன் பெயராகும் தன்னை தலைகற்பான் தன்னென்று மற்றவர் தலைகள் மீதே தலர் நிறை நிறுவானோ முன் ஓர் வெளி வெளியும் பெருமலை குட்டன் ஒரு விரைந்தோட பின்னை தொடர்ந்தோர் கருமலை குட்டன் பெயர்ந்தாடி இடுவது போல் பன்னியுலகம் பரவியோவா புழக பல தேவனெண்ணம் தன்னம்பியோட பின் கூட செல்வான் திற நிறைபடுவானோ ஒருகால சங்கர் ஒருகால சக்கரம் உள்ளடி பொறிவமைந்த எதிர்காலம் என்றும் எழுதினார்போல் இச்சிலையே வடபடந்து பெருகான் என்ற இன்ப வெள்ளத்தின் பின்னையும் பெய்தும் கார்கடல் வண்ணன் கார்காமத்தை தர நடைபெயிறானோ கடற்பங்கை மலர் ஆய்வாய் நிகழ பனிபெருத்து சிறுதொளி போல் இடங்கொண்ட செவ்வாயூரி யூரியுற்று வேழ நின்று கடுஞ்சல் சேகரி குரல்கள் பேச உடையது மணிகணகன தடந்ததாலினை கொண்டு சார்ந்த பாணி தடநடிபயனோ பக்கங்கரஞ்சி பாறை மீது அருவிகள் பகிர்ந்தனைய அக்கு வடமிழ்ந்து எரிதாழ அணிகள் குடை பெயர மக்களொராளில் பயிரியாழ மணிக்குரலுருவின் தக்கமாமணி வண்ணன் வாசுதேவன் தடமடிபயினானோ வெண்பொழி மேற்பெய்து கொண்ட கலர் நிறைந்தோர் வேழத்தின் கன்று போலிருந்து நின்பொழி விக்கிரமன் திருப்பெயர்த்து ஒன்பதோழர்கள் சிறக்கால் குறைந்தோடும் நோவாமே தன்போது கொண்ட தபிர்சின் மேதே தலைநிலை பெறுவானோ திருநீர் சந்திரி மண்டலம் போல் செங்கன்மால் கேசவன் நன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் படைவர பெருநீர் திருவேங்க கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் திருச்சின்னம் துள்ளம் தலைநிலை பயனோ ஆலர்குளத்தில் வந்ததோ அன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தலைநடை நடந்தானே வேயர் புகழ் விஷ்ணு சித்தன் சீரால் விருத்தென உரைக்க வல்லார் மாயன்மணி வண்ணந்தாழ்வனையும் மக்களை பெற்று பெறுவார்களே ஆயர் குலத்தினில் வந்ததோ ஒன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தலைநடை நடந்தானே வேயர் புகழ் விஷ்ணு சித்தன் சீரால் விருத்தென உரைக்க வல்லார் மாயன்மணி வண்ணந்தாழ்வனையும் மக்களை பெறுவார்களே பொன்னியற்கிங்கனி சுட்டி புறங்காட்டி தண்ணியல் ஓசை சலமென்ற மென்னிய மேகம் விழுந்தெழுந்தாற்போல் என்னிடை கோட்டார் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா எச்சோ எச்சோ பொன்னியற்கிங்கினி சுட்டி புறங்காட்டி தண்ணியலோசை சலன் நின்றிட மென்னியல் மேகம் விரைந்தெதிர் வந்தாற்போல் என்னிடை கேட்டாரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா எச்சோ எச்சோ செங்கமலப்பூவில் தேனுண்ணும் மண்டே போல் பங்கிகள் வந்தும் பவளவாய்மைப்ப சங்கவில் வாழ்தண்டு சந்து சக்கரமே ஏந்திய அங்கையிலந்தவா அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ பாஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சமிழ் நாகம் கடந்த வைகைக்கு அஞ்சப்பணத்தின் மேல் வாய்ந்திட்டருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ நாரிய சாந்தம் நமக்கேறினால் கண்ண தேரியருளும் திரும்பும் கூறிய கோணனை உள்ளே உடங்க அன்றிருந்தவா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராயோ அச்சோ அச்சோ கடல் மன்னர் சோழ கதிர் போல் விளங்கி ஏழுற்று மீண்டே இருந்துண்ணை நோக்கும் காளை பிறந்துடுது அச்சோ காளை விரித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ பேராவைக்கு பண்ணை பொறை தீர்ப்பான் பேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் வசீரிப்ப ஆரோக்கமேனி கருங்கண்ணன் அண்ணா ஆரத்தழுவாய் அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ மிக்க பெருங்கோள் மாவழி வேள்வியில் தக்கரிதன் நின்று தானம் விளக்கிய சுக்கிரங்கண்ணை திரும்பாள்களறிய சக்கரக்கையனே அச்சோ அச்சோ சங்க விடத்தானே அச்சோ அச்சோ என்னது மாயம்மன் என்று தந்தார் முன்னே வண்ணமே கொண்டது வாயன்ற அண்ணம் நழிச்சி வாழ்நிலை சொல்லிய மின்ன முடியானே அச்சோ அச்சோ வேங்கட வாழனே அச்சோ அச்சோ கண்ட கடலும் மலையுமே உலகம் உண்டு கொண்டா மகிழ்ந்தார் என்று எந்த கடைசை மீது கொண்ட பண்டையிருந்தானே அச்சோ அச்சோ ஆறில் மறுவானே அச்சோ அச்சோ துண்ணிய பேருள் சூழ்ந்துலகை ஓட மண்ணிய நான்மறை முற்றுமறைந்திட எண்ணு உலகனில் பேருள் நீங்க அண்டமந்தானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ அருகன் ஆய்ச்சி உரைத்தன மச்சானிப்பாட புதுவை கோர்பட்டன் சொல் நிச்சலம்பாடுவார் நெசு நீல்விசம்பாழ்வரே நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகவென் ஆய்ச்சி உரைத்தன மச்சனிமாட புதுவை கோன்பட்டன் சொல் நிச்சலம்பாடுவார் நிறுசும்பாழ்வரே வட்டு நடுவே வளர்கின்ற வளர்கின்ற மாணிக்க மட்டும் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சுடற்ற துளிக்க துளிக்க குட்டன் வந்தன்னை புறம்புகுள்குவான் கோவிந்தனை புறம்புகுவான் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டுநிலையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென துளிக்கின்ற துளிக்க என் குட்டன் வந்தன்னை புறம்புகுவான் கோவிந்தனை புறங்குள்வான் கெண்கனி கட்டி கிரி இரி கட்டி தன்னில் தங்கனமிட்டு கழுத்தில் தொடர்கட்டி தங்கனத்தாலே சதிரா நடந்து வந்து எண்கண்ணனை புறம்புகுவான் எம்பிரான் என்னை புறம்புகுவான் கத்தக்கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் கொத்து பெருந்துண்ட உண்டாய்ந்த மண்ணாழ்வான் கொத்து தலைவன் குடிகொன்றுதோ ஒன்றிய அத்தன் வந்தன்னை புறம்பொழுகுவான் ஆயர்களேரன்னை புலன்பொழுகுவான் நாந்தகமேந்திய நம்பிசரன் என்று தாழ்ந்த தனஞ்சயராகி தரணையில் வேந்தர்களுடன் விசையன்மனை திருத்தேர். ஊந்தவன் என்னை புறம்பொழுகுவான், கும்பர்கோன் என்னை புறம்பொழுகுவான். வெண்கல பத்திரங்காட்டி விளையாடி கண்கள் ஆய்த்ததவன் கீழில் பண்பலமாட்டி பழம்பாண்டு சேப்ப மண்பல கொண்டான் புறம்பொழுகுவான். வாமனன் என்னை புறம்பொழுகுவான். சத்திரமேந்தி தனி துருமானியாய் உத்தரவேதியில் நிற்கின்ற ஒருவனே கத்திரியர்கான காணி முற்றம் கொண்ட பத்திரக்காரன் புறம்பொழுகுவான். பாரளந்தான் என்னை புண்கொழுகுவான். பொத்தவர்களை கவிழ்ந்தமே ஏறி சித்தித்த பாடலும் தடாவனில் வண்ணியம் மொத்த திருவராய் விளங்கிய அத்தன் வந்தன்னை புறம்பொழுவான். ஆழியாரனை புலம்பொண்டுவான். மொத்தவை காண முதுமணர் கொண்டேறி குத்துவா வந்து அடிக்குழலால் இசைவாடி வாய்த்தமறையோர் வணங்க இமையர் ஏத்த வந்த என்னை புலம்பொழுவான். எம்பிரான் என்னை புறம்பொழுவான். கற்ப